ஈரார் தூப்புல் பிழையண்டாது என்று செழுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ் மொழிந்தான். ஏறார் மறைப்பொருளெல்லாம் எடுத்து உலவியவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே. மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பன் தாளாம் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடிக்கு வாழ்வயுகக்குமிராமானுஜமுனிவண்மை போற்றும் சீர்மயனங்கள் தூப்புல் பிள்ளைவாதமென் சென்னியதே. சென்னி வணங்க சிறுபணி சோரவென் கண்ணினைகள் வெண்ணரகங்களும் வீய வியன்கதியின்பமேவ துண்ணு புகழுடை தூப்புல் துறந்தரன் தூய் மலர்த்தாள் மன்னிய நாள்களுமாகும் கொலோ மாநிலத்தீர் நமக்கே. மாநிலத்தோதிய மாமரை மன்னிய நற்கலைகள் ஆனவை செய்யும் அரும்பொருளத்தனையே அருளும் தூநெறி காட்டு மிராமானுஜமுனி தோத்திரம் செய் ஊனமில் தூப்புலையன் ஓர் புகழன்றி உய்வில்லையே. உயும் வகையில்லை உத்தரவேதியுள் வந்துதித்த செய்யவள் மேவிய சீரருளாளரை சிந்த செய்யும் மெய்யவனந்த இராமானுசனருள் மேவி வாழும் ஐயனிலங்கு தூப்புல் பிழையாய்ந்த பொருளன்றியே. அன்றி உலகினையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தண்ணீர் புகழ் வேங்கட மாமலை மேவி பின்னும் வென்றி புகழ் திருவேங்கடநாதனென்னும் குருவாய் நின்று நிகழ்ந்த மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகனெங்கள் தூப்புல் மெய்த்தவனுத்தமன் வேங்கடநாதன் வியன் கலைகள் மொய்த்திடுனாவின் முழக்கொடுவாதியர் மூலமர கைத்தவனென்றுரைத்தேன் கண்டிலேனென் கடுவினையே. வினைகாளுமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும் என்னை சினமேவி முன்போல் சிதைக்கும் வகையிங்கரிது கண்டீர் எனினிலிராமானுசமுனியின் நுரை சேரும் தூப்புல் புனிதனின் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே. பொருந்தி புவிதன்னில் உய்வாழ்க்கை பூன்கின்ற பூரியர்கள் இருந்து நரகின் இடரு கெடுமாற்றையருகின்றிலீர். பொருந்தும் பொருளொன்று கேளீர் பொங்குமிவிடர் கடற்கு வருந்தாது தூப்புல் மாபுருடன் பாதம் வணங்குமினே. வணக்கமொடுக்கம் வழக்கமொழுக்கமிறக்கம் சேரும் இணக்கமுறக்கம் இழுக்கு மழுக்கு மிகந்து நிற்கும் குணக்குலமோங்குமிராமானுசன் குணம் கூறும் தூப்புல் அணுக்கனை பிள்ளை தன்னை அரணாக அடைபவர்க்கே. அடைபவர் தீவினை மாற்றி அருள் தரும் தூப்புலையா இடர் தருமி பிறவி கடலில் விழுந்தலமர்ந்த என்னை கடையரப்பாகம் கழற்றி நின் தாளினை காணும் வண்ணன் உடையவனே அருளாய் உணர்ந்தார் தங்கள் கற்பகமே கற்பகமே என்று காசினியோரை கதிக்க மாட்டேன் விற்பிடையே நின்று வியந்தவத்தியிலோ வேவமாட்டேன் பற்பல் கலைவல்ல பாவலனே பத்தரேத்தும் தூப்புல் அற்புதனே அருளாய் அடியேனே கரும் பொருளே பொருளானதொன்றும் என்னில் பொருந்தாதது மன்றியந்தோ மருளே மிகுத்து மறையவர் நல் வழி மாற்றி நின்றேன் தெருளார் மறைமுடித்தே சிகனே எங்கள் தூப்புல் தேவே அருளாயினக்கு உன்னருளே அன்றியாரில்லையே ஆராக என்னும் அரும் கருமம் ஞானமும் காதல் கொண்டு வேறாக நிற்கும் விரகனக்கில்லை விரத்தியில்லை தேராது திண்மதி சீரார்கதியில செம்பொன்மேனி மாறாத தூப்புல் மாலே மறவே நினி நின் பதமே நின் பதம் தன்னிலும் நேரே எனக்கில்லையன்பு கண்டாய் நின் பதமொன்றியவன் பரிலும் நேசமில்லையந்தோ என் படி கண்டினி என் பயன் ஏதமில் தூப்புலந்தாய் உன்படியே அருளாய் உதவாய் எனக்குன் அருளே உன்னருளன்றி எனக்கொரு நல் துணையின்மையினால் என் இருவல்வினை நீயே விளக்கீதம் கருதி மன்னிய நல் திருமந்திரமோத பொருள் நிலையே பொன்னருளால் அருளாய் புகழ் தூப்புல் குளவிளக்கே விளக்காகி வேங்கடவெற்பினில் வாழும் விரைமலராள் வழக்காதல் கொண்டுரை மார்பன் திறத்து முனதடியார் துளக்காதலில் அவர் தங்கள் திறத்திலும் தூய்மையெண்ணி கலக்காதல் செய்யும் நிலகடியாய் தூப்புல் காவலனே காவலனெங்கள் கிடாம்பிக்குலபதி அப்புளார்த்தம் தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்தவர் தம் அருளால் நாவலரும் தென்வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவல தூப்புல் குலத்தரசே எம்மை காத்தருளே அருள் தருமாறணத்தே சிகனே தூப்புலாரமுதே வரு கவிதார்க்கிக சிங்கமே வாதியர்கள் வாழ்வருத்தாய் இரு கையோ கூப்பி உரைக்கு மெவ்விண்ணப்பம் ஒன்று கேளாய் உருவவன கருளாய் என்னமுள்ள முன் தொண்டரையே தொண்டருகத்துணையடி வாழி நின் தூமுருவல் கொண்ட முகம் வாழி வாழிவியாக்கியா முத்திரைக்கை வன் திருநாமமும் வாழி மணிவட முப்புரி நூல் கொண்ட சீர்தூப்புல் குலமணியே வாழி நின் வடிவே வடிவழகார்ந்தவன் தூப்புல் வள்ளல் மென்மலரடி மேல் அடியவரோத வந்தாதி இருபது மாய்ந்துரைத்தேன் திடமுடனீதை தினந்தோறு மாதரித்தோது மண்பர் முடியிட நேர்படும் தூப்புல் அம்மான் பதமாமலரே.